தேவள் மனம் இனியனது, இடம் தழும் இது புதிது. ஆசை என்பது அமுதம், அதில் ஆடி வந்தது கூதம். La la la la la la la.